ಶ್ರೀ ಮಾಧವಾಂಸದಾಂಬುಧಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುವರ್ಯ ಕೃಪಾರ್ಥ ಚಕ್ರಂ ಶ್ರೀ ನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಭಾರದ್ಭಾಜಂ ಷಟಾರಿಂ ಶುಭಗುಣಾನ್ ಪಂಡಿತೇಂದ್ರಂ ಭಜೇಹಂ ಸೂನುಂ ನಾರಾಯಣಸ್ಯ ಸಂಸ್ಕಾರಮಾಭ್ಯ ಗ್ರಂಥಾನ್ ವೀರರದ್ವೀಷಟಾರೇ ನಸ್ತಭಾರಂ ನಿಸುಮ್ಮೇ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಶ್ಚೀವಾಸಯೋಗೀಶ್ವರಗುರುಪತಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಶ್ರೀರಂಗನಾಥಕ್ವೈಮೃಪಯಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣಮುನಿಃ ಪ್ರತಿಗೃಹ್ಣಾತು ಮಾಮಕಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾಧೀನಪದಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಋಚೋ ಯಜೂಘುಂಷಿ ಸಾಮಾನಿ ತತೈವ ಆಧರ್ವಣಾನಿ ಚ ಸರ್ವಂ ಅಷ್ಟಾಕ್ಷರಾಂತಸ್ತಂ ಯಸ್ಯಾತ್ಯದಿತಿ ವಾಂಗ್ಮಯಂ. ನಾರದಿಯ ಕಲ್ಪತ್ತಿಲ ಇವರು ಪ್ರಮಾಣ ಶ್ಲೋಕಂ. ನಾಲು ವೇದಗಳು ಋಗ್ಯಜು ಸಾಮ ಅಥರ್ವಣಂ ಗರ್ಭಾನ ನಾಲು வேதங்களும் திருவட்டெழுத்து என்றும் மூலமந்திரம் என்றும் சொல்லப்படுகிறதான அஷ்டாட்சரத்திலே அந்தர்கதம், அதிலே அடக்கம். இப்போ மந்திரங்கள் மந்திரங்கள்னு சொல்றோமே, அந்த மந்திரங்கள் ரெண்டு வகையா இருக்கும். வியாபக மந்திரங்கள்னும் அவ்யாபக மந்திரங்கள்னும். வியாபக மந்திரம்னா என்னன்னா, பகவானான ஸ்ரீமன் நாராயணன் அந்தர்பகிச்சதர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு எல்லா பொருள்களிலேயும் உள்ளும் புறமும் நீக்கமர வியாபித்திருப்பவன் அப்படின்றத காட்டும். இப்படி எம்பெருமானுக்கு வியாபகத்துவம் உண்டு, அவன் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிறத காண்பிக்கிற மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள்னு. இப்போ அவ்யாபக மந்திரம்னு இன்னொரு வகை, அது எம்பெருமானுக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறதான வியாப்தியை காட்டாது. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, மதுசூதன இத்தியாதி திருநாமங்கள் சேர்ந்ததான மந்திரம் இருக்கே, அந்த மந்திரங்களானது எம்பெருமானுடைய வியாபகத்தை சொல்லாது, அதனாலே அதெல்லாம் அவ்யாபக மந்திரம்னு பேர். இப்போ ஒரு மந்திரம் மந்திரம்னா என்னன்னா, ஒரு எம்பெருமானுடைய நாமதேயத்தை சதுர்த்தியாதி விபக்தி சேர்த்து, சதுர்த்தி விபக்தியை சேர்த்து, நான்காம் வேற்றுமை உருப சேர்த்து, இப்போ கிருஷ்ணஹாங்கிறது நாமதேயம், அது மேலே ஆயங்கிற உருப சேர்த்தம்னா கிருஷ்ணாய, முன்னால பிரணவம், பின்னால நமசு. ஓம் கிருஷ்ணாய நமஹா, ஓம் கோபாலாய நமஹா, ஓம் மதுசூதனாய நமஹா அப்படிங்கிறதெல்லாம் மந்திரங்களாயிடும். இப்போ இதெல்லாம் அவ்யாபக மந்திரம்னு சொல்லுவா. புருஷசூக்தம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு அந்த வியாபக மந்திரங்கள் மொத்தம் மூணு. அந்த மூணையும் அதனுடைய தரவரிசையிலேயே பட்டியலிட்டு காமிச்சுது. நாராயணாய வித்மஹே, அப்போ முதல் நாமம் நாராயணன்கிறது, ரெண்டாவது வாசுதேவாய, அதுக்கப்புறம் தீமஹி, தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத், மூன்றாவது திருநாமம் விஷ்ணுங்கிறது. இப்போ நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு, இந்த இந்த மூன்று எம்பெருமானுடைய திருநாம நேயங்கள் இருக்கே அதுதான் வியாபகத்துவத்தை சொல்றது. அதனால இப்போ சாதாரண மந்திரங்களுக்கும் வியாபக மந்திரங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வரும்னா, இந்த நமகாங்கிற பதமானது நடுப்புற வந்துடும், அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானுடைய திருநாம இதயத்தோட சேர்ந்ததான சதுர்த்தி விபக்தி அந்த ஆயங்கிற பதம் சேர்ந்து இப்போ திருவஷ்டாட்சரமே நம்ம என்ன சொல்றோம், பிரணவம் முதல்ல, அப்புறம் நமசு, அப்புறம் நாராயணாய. பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாய அப்படின்னு சொல்றோமா, அதே மாதிரி தான் வாசுதேவ மந்திரமும் வாசுதேவ துவாசாட்சரின்பா, அதாவது 12 எழுத்துக்கள் கொண்டது. முதல்ல பிரணவம், அப்புறம் நமசு, அதுக்கப்புறம் பகவதே வாசுதேவாய அப்படிங்கிறது. அதே மாதிரி விஷ்ணுக்கும், விஷ்ணுவுக்கு என்ன இதுன்னா, இப்போ சதுர்த்தி விபக்தி விஷ்ணுவோட சேர்ந்ததுன்னா விஷ்ணவேன்னு ஆகும். அப்போ பிரணவத்தை சொல்லி நமோ விஷ்ணவே, இது விஷ்ணு ஷடாட்சரம்னு சொல்லுவா, 6 எழுத்து உள்ளது. இப்படி அஷ்டாட்சரம், துவாசாட்சரம், ஷடாட்சரம், இந்த மூணும் நாராயணனையும் வாசுதேவனையும் விஷ்ணுவையும் சொல்ல வந்ததான வியாபக மந்திரங்கள். இப்போ இந்த புருஷோக்தத்தில் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு வந்தது. இதில் எந்த திருநாமத்தை முதல்ல வச்சுக்கணும், எது சிரேஷ்டமானது அப்படின்னா, இப்போ மூணு பேர் வந்தான்னு சொன்னால் முதல்ல யார் பேரை சொல்கிறாளோ அவா பிராதான்யம்னு அர்த்தம். அது சம்ஸ்கிருத வியாக்கரணத்தில் அல்பாஸ்திரம் பூர்வம்னு அபியர்ஷிதம் பூர்வம்னு ஒரு விதி உண்டு. அதனால் முதல்ல எது சொல்லப்பட்டதோ அது உத்கிருஷ்டம், அதுக்கு அடுத்து வர்றது ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது வர்றது மூணாவதுன்னு இப்படி அதனுடைய தர வரிசையானது போகும். ஓங்கார பிரபவாவேதாகா சொல்லிச்சு. அப்போ இந்த ஓம்கிரதான பிரணவத்தில் சர்வ வேதங்களும் அடங்கி இருக்குங்கிறது எல்லா ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளும் பறக்க வெளியிடுறது. அதனாலதான் ரகசிய திரயம்னு சொல்றமே, அதாவது திருவஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்னு, அதுல முதல் மந்திரம் இந்த திருவஷ்டாட்சரம் தான். அந்த திருவஷ்டாட்சரத்துக்கு மூல மந்திரம்னு பேர். ஏன்னா மீதி ரெண்டும் பிரணவத்தை கொண்டு ஆரம்பிக்காது. அது சரணாகதி மந்திரமான துவயமந்திரமாக இருக்கட்டும், இல்லை அந்த சர்மஸ்லோகம் பகவான் கீதையில் 18 அத்தியாயத்தில் வெளியிட்டானே, அதுவும் பிரணவத்தோடு ஆரம்பிக்காது. ஆனால் இந்த மூல மந்திரம்னு சொல்கிற மூலம்னாலே பிரணவம்னு அர்த்தம். அப்போது இந்த மூலமாகிய ஒற்றை எழுத்து அது பிரணவம். அந்த பிரணவமானது எப்படி தோன்றியது என்பதை இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய சீக்ஷாவல்லி பாகத்தில் 5வது அனுவாகம் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. போன இதில் பார்த்தோம், யதா பிரவதாயந்தி யதா மாசா அஹர்ஜரம், ஜலமானது மேட்டிலேந்து எப்போதும் பள்ளத்தை நோக்கியே ஓடும். அதே மாதிரி பிரணவத்தினுடைய உண்மையான யதாவஸ்திதமான அர்த்தத்தை யாரொத்தன் நன்னா தெரிஞ்சுகின்றானோ அவன் எப்போதும் சாது சமாதத்தையே ஆசைப்படுவான். சாதுக்களோட அடியவர்களோட பாகவதோத்தமர்களோட எப்பொழுதும் நாம் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அதுக்கு தானே அழங்கால் பட்டா, அடியோர் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்னுகோலோன்னு ஆழ்வாரும் அதுக்கு தான் ஆசைப்படுறார். குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருந்த ஆழ்வார், அவர் ஆசைப்பட்டதும் இந்த பாகவத சமாகத்தில் தான். அவர் ஏறு அடர்த்ததும் அப்படின்றதான தன்னுடைய முதல் அந்த பெருமாள் திருமொழியில் முதல் 10 அத்தி அற்புதமாக இந்த பாகவதாருடைய சமாகமம் எவ்வளவு வஸ்தின்னு சொன்னான். ஏரடத்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன் இராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வண்பொன்னிப் பேர் ஆறுபோல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனேன்னு அந்த பாகவதோத்தமாருடைய திருவடி துகள் இருக்கே அது அப்படியே அவர்கள் எம்பெருமானை நினைத்து நினைத்து நெக்குருகி கண்களிலே பிரவாகமா வரதான் இந்த கண்ணீர். அந்த கண்ணீர் கீழே விட்டு அதை போறவா வரவா இவாளும் மிதிச்சு மிதிச்சு இப்படி சேரா போயிடுத்து. அப்படி அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கணிவனே. இவரோ மகாராஜா, இவர் ஏதாவது வைரத்தில் கிரீட்டம் சென்னியில் போட்டுக்க போறாரா, இல்லை நவரத்தனம் கோமேதகத்தில் மகுடம் சூட்டிக்க போறாரான்னா அதுக்கெல்லாம் ஆசைப்படலை அவர். சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கணிவனேன்னு. அது எப்படிது, முன்னால ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் வராக அவதாரத்தை, முன் இராமனாய் மாறு அடர்த்ததும். அப்போ ராமன் ஒரு பாகவதோத்தமர் வராகனுடைய கீர்த்தியை அவனுடைய மகிமைகளை அவன் அந்த வராக அவதாரத்தினுடைய மேன்மைய பராசர பட்டர் எப்படி சாதிச்சாரோ அதே ரீதியில சாதிச்சு கண்ணீரும் கம்பளையுமா அந்த எம்பெருமானுடைய தயதான் என்னேன்னு அழற. அதை கேட்டுருந்தவர் இதே மாதிரிதான், சுவாமி அடியேன் ராமாயணத்துல தினமும் பாராயணம் பண்றவன், அந்த ராமாயணத்திலையும் ராமன் பாவம் அந்த சீதியை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறான், சர்வேஸ்வரனா இருந்தாலும் அகம் மனுஷம் மன்னியேன்னு ஒரு மனுஷனா தன்னை ஏறிட்டுகிட்டு மனுஷாளுக்கு இருக்கிற துக்கம் மாதிரி அவனும் துக்கப்படுறானே, ஐயோ இது என்ன பகவானே இப்படி வரானேன்னு ஒத்தர்க்கொத்தர் கலந்து பரிமாறி பாகவதோத்தமர்கள் அப்படியே பகவானை நிறைஞ்சி நினைச்சு நினைச்சு நிற்குறுகிறா. அவள் கண்ணிலேருந்து ஜலம் வர்றது, அந்த ஜலமானது காலடியில் பெருகி அது அந்த கீழே இருக்கிற மண்ணானது சேராயிடுத்து. குலசேகர ஆழ்வார் சொல்றார், இப்படி இந்த இரண்டு பாகவதோத்தமர்களும் அந்த எம்பெருமானுடைய மகிமையை சொல்லி பாடி அந்த வன்பொஞ்சேர் ஆறுபோல் வரும் கண்ண நீர் கொண்டு அந்த பக்கத்தில் காவேரி ஸ்ரீரங்கத்தில் ஓடுறது, அந்த ஸ்ரீரங்கத்தில் ஓடுற காவேரி ஆறு போல இவ கண்ணீர் ஆறா பெருகி ஓடுறதான் அதனால சேரானது. அந்த சேரை அடியேனுடைய திருமுடியிலே சென்னியிலே நான் சேர்த்துண்டா அதுதான் அடியேனுக்கு சிரசுக்கு அணிகலன் அழகையை தவிர கேவலம் மணிமுடி அல்ல அப்படின்னு ரொம்ப அந்த பாகவதாத்தினுடைய அந்த திருப்பாத ரேணு தூள் இருக்கே அதுக்குத்தான் ஆசைப்படுறார். ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் ஜடபரத உபாக்கியானம்னு ஒன்று, அந்த ஜடபரத உபாக்கியானத்தில் அந்த ராஜா ரகுகுணன்னு அவனுக்கு ஜடபரத்தர் உபதேசம் பண்ணுறார். உபதேசம்லாம் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி நிறைய உபதேச அடியேன் பெரியவாழ்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் இந்த கேட்கும்போது நன்னா இருக்கு, அப்போ மனசு அதில் லயிக்கிற மாதிரி இருக்கு, கேட்டு முடிஞ்சு அடியேன் ராஜ்ய காரியத்தை பார்க்கும்போது இந்த இதே வரமாட்டேன்றது, அப்போது இம்மேலும் மேலும் அடியேன் பாபந்தானே பண்ணிட்டு போயிருக்கேன், இந்த பாபத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு ஜடபரதர்கிட்ட கேட்கலாம். அப்போ அது ஜடபரதர்கிட்ட அந்த ரகுகுணன் கேட்டது அவருக்காக மட்டுமில்லை நமக்காகவும் கூட. இப்போ நாமும் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தீர்க்க முடியாது தானே திண்டாடிகின்றிருக்கோம் அந்த சம்சாரங்கிற சாகரத்தில். அதில் அவர் பதில் சொல்கிறார் ஜடபரதர் ரகுகுணனுக்கு, உன் பாபம் தீர என்ன வழின்னு கேட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி மகத்பாத ரஜோபிஷேகான், அதாவது பாகவதோத்தமானுடைய திருவடி துகளை உன் சிரசு மேல அபிஷேகம் பண்ணிக்கோ, அந்த மகத்பாத ரஜோபிஷேக அந்த திருவடி துகள, பாகவதோத்தமாவுடைய திருவடி துகள உன் சிரசுல போட்டு தீர்த்தா மாடு. அது ஒண்ணுதான் உன் பாபங்களை தீர்க்க வல்லது. சாஸ்திரத்துல இந்த பாபத்தை தீர்க்கிறது இந்த பாகவத சம்சர்க்கம் மாதிரியும் பாகவதருடைய திருவடி துகள் மாதிரியும் எதுவுமே இல்லைன்னார். இப்படி பாகவத சமாதத்துக்கு ஆசைப்பட வேணும்னு இந்த யதாகதவந்தின்னு அந்த வேதமானது நமக்கு பாகவத சமாதத்துக்கு ஆசைப்படணுங்கிறத சொல்றது. நம்மாழ்வாரும் பாகவத சமாதத்துக்கு ஆசைப்பட்டார். ஆனா அவர் எங்கேயோ திருக்குருகூர்ல புளியமரத்து பொந்துல உட்காந்துருந்தார். அங்கே யாரும் பாகவதாள் போல. அதனால இவருக்கு பாகவத சமாதமும் கிடைக்கவே இல்லை. எம்பெருமான்ட்ட கண்ணீரும் கம்பலையா அரற்றார். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பாகவதாளுடைய சம்சிலேஷம் எனக்கு கிடைக்கலையே, அவளுடைய விசிலேஷத்தினாலே நான் பரிதவிக்கிறேனே அப்படின்றார். அப்போ ஆடி ஆடி அந்த அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காயன்னு வாடி வாழும் இவ்வாணுதலேங்கிறது ரெண்டாம் பத்துல நாலாம் திருவேல முதல் பாசுரம். அந்த பாசுரத்துல இந்த பாகவதோத்தமருடைய சமாகமம் அவளுடைய சேர்க்கை தனக்கு கிடைக்கலையேன்னு ஆழ்வார் அவ்வளவு பரிதவிக்கிறார். இதுக்கு 36,000 படியில வியாக்கியான கர்த்தா, சரி இப்ப பாகவதாள் இவருக்கு கிடைக்கல, அப்ப யாருகிட்ட போய் முறையிடணும், ஏ பாகவதோத்தமர்களே எங்கிட்ட வாங்கோ, நான் உங்களெல்லாம் சேவிக்கிறேன், அடியனுக்கு உங்கள் சமாகம் வேணும்னு பாகவதோத்தமாவோட போய் தானே சேவிச்சு கேட்டுக்கணும். இவர் போய் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்னு வரணும், நாடி நாடி பாகவதோத்தமர்களேன்னு தானே வரணும். அது இல்லாத நாடி நாடி நரசிங்கா என்னன்னு அந்த நிருசிம்மனை போய் கேட்கறதுனாலே என்ன பிரயோஜனம்னு கேட்டார். ஆழ்வார் பண்றது தப்போ அப்படின்னு கேட்கறியோ, அது இல்ல, ஆழ்வார் பண்றது சரிதான். இப்போ நாம ஒரு காட்டு வழியில பயணம் போறோம். அப்போ பத்தினியோட போறோம். அவோ சர்வாங்க பூஷிதே ஏதோ கல்யாணத்துக்காக அப்போ நகை நிறைய நகை நட்டெல்லாம் போட்டு வரா. ஒரு திருடம் வந்து புடுங்குன்னு கத்தியை காட்டி கொள்ளடிச்சுன்னு போகலாம். இப்போ நம்ம நகை திருட்டு போனதை யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த திருடன்ட்டியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த ராஜா யாரோ தேசத்துக்கு, இல்லை இப்போ தற்கால ரீதினா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்க அங்கே போய் தானே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த மாதிரியே யாரு அந்த பாகவதோத்தமாவோட பிடிக்க முடியுமோ, அந்த பாகவதோத்தமாவோட தினம் சம்சர்க்கம் இருக்கோ, அந்த எம்பெருமான் திருவடி வார்த்தை சேவிக்கிறதுக்கு அந்த பாகவதோத்தமாவெல்லாம் தினம் வரமாட்டாளா, அதனால அவாகிட்ட இந்த மாதிரி நம்மாழ்வார் பரிதவிக்கிறார், அங்கே போங்கோன்னு நிருசிம்மன் சொல்லலாமா இல்லையா, அதனால தான் நிருசிம்மன்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஏன்னா பாகவதோத்தமாள் கிடைச்சா அவளுடைய சம்சர்க்கம் அவருக்கு ஏற்பட்டு போடுறது, அங்க கிடைக்கலேங்கிற பட்சத்துல தானே பெருமாள்கிட்ட போறார். இப்போ ஒரு பாகவதாள் ஒஸ்தியா, பாகவத சமாகமம் ஒஸ்தியா, இல்ல பகவத் சன்னிவேசம் ஒஸ்தியான்னா பாஷ்யக்காரர் ஒரு சடக்னு அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம பதில் சொல்றார், பாகவத சமாகம் தான் ஒஸ்தி, பகவத் சன்னிவேசம் ஒஸ்தி இல்லைன்னு. ஏன்னா நம்ம சிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலேயே பாகவதோத்தமாளுக்கு அவ்வளவு ஏத்தத்தை கொடுத்துருக்கு நம்ம சம்பிரதாயம். இப்போ இதைத்தான் அந்த சிஷ்யனானவன், நான் வேதங்களை ஓதிய பிறகு மற்றவர்களுக்கும் ஓதுவிக்க வேணும், எனக்கு 1000 சிஷ்யர்கள், அது யதா மாசா ஹர்ஜரம், எப்படி அந்த சூரியன் ஒரு நாள் கழிய கழிய நாட்கள் செல்லுங்கள் அது சம்பத்சரம் ஆறதோ, அதே மாதிரி எனக்கு நிறைய சிஷ்யர்கள் வந்து சேரணும். சரி சேர்ந்தா அதுக்காக நீ என்ன பண்ணுவோர்வரிவாஸ்ரோ வியாஹ அப்படின்னு அந்த அஞ்சாவது அனுவாகத்துல முதல் மந்திரம். பூர்புவஸ்வரிதிவா ஏதாஸ்திஸ்ரோ வியாகிருதயா. பூஹுனா நாம வசிக்கிறதான இந்த பூமண்டலம், புவஹாங்கிறது அந்தரிக்ஷம் அல்லது ஆகாசம், சுவஹாங்கிறது சொர்க்கலோகம். இந்த மூணும் வேதத்திலே சம்ஸ்கிருதத்துல வியாகிருதி வியாகிருத்தின்னு சொல்லுவார். வியாகிருத்தின்னா என்னன்னா எதை நாம உச்சாரணம் பண்றோமோ அதுக்கு வியாகிருத்தின்னு பேரு, நாம உச்சரிக்கிறதுக்கு பேரு வியாகிருத்தின்னு பேரு. அத விவிதே கர்மணி ஆஹ்ரியந்தே பிரத்யுத்தந்த இதி வியாகிருதயா அப்படிங்கிறது விக்கிரக வாக்கியம் அங்க. அதனால எதை நாம உச்சாரணம் பண்றோமோ அதுக்கு வியாகிருத்தின்னு பேர். விவிதே கர்மணி ஆஹ்ரியந்தே பிரயுஜ்யந்த இதி வியாகிருதயான்னு. இது இப்போ முதல்ல பூஹு புவஹா சுவஹா அந்த ருக் யஜுர் சாமங்கிற மூணு வேதத்தையும் கடைஞ்சி அதுலேருந்து அ உ பூஹு புவஹா சுவஹா அப்புறம் அதையும் இது பண்ணும்போது அ உ மங்கிறதான மூணு அக்ஷரங்களை எடுத்து அதனாலே பிரணவத்தை பிரம்மா பண்ணாருங்கிறத நாம போன இதில் பார்த்தோம். ஆனா மாகாசமஸ்வரன்னு ஒரு மகரிஷி, அவர் வியாகிருதி மூணு இல்லை நாலுன்னார். அதுக்கு காரணமும் சொன்னார். என்னன்னா அந்த நாலாவது பூஹு புவஹா சோவாமன மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு அந்த ஏழு லோகத்தையும் சொல்லிட்டு போறாளோனோ, அப்போ முதல் மூணு லோகத்தை சொன்னோம், மகஹாங்கிற நாலாவது லோகம் அதுவும் ஒரு வியாகிருத்தின்னு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த மகாசமஸ்வரன் சொன்னார். இவருக்கு மகாசமஸ்வரங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு தாந்தம். அதாவது யாகங்கள்ல எந்த பாத்திரமானது உபயோகப்படுத்தப்படுகின்றதோ அந்த பாத்திரத்துக்கு சமசம்னு பேரு. அந்த சமசம்ங்கிறதான யாகத்துக்கு வேண்டியதான பாத்திரத்தை எப்போதும் ஒரு ரிஷி தங்கிட்ட வச்சுட்டு இருப்பார், எப்போதும் யாகம் பண்ணிட்டே இருப்பாரா அந்த ரிஷி. அதனால அவருக்கு மகாசமஸ்வரன்னு பேரு. அந்த மகாசமஸ்வரங்கள் ரிஷியினுடைய பிள்ளை இவர் மகாசமஸ்வர். இப்ப சம்ஸ்கிருதத்துல அப்பாவுடைய புள்ள சொல்லணும்னா, அப்பா பேரை சொல்லி புள்ள சொல்லணும்னா அது ஒரு கால் வாங்கிடுவா. மகாசமஸ்வர் புள்ள மகாசமஸ்வர் அப்படின்னு. இப்போ வசுதேவருடைய புள்ள, வசுதேவனுடைய புள்ள வாசுதேவன் அந்த ஒரு கால் போகின்றமோ. இப்ப ராமனை கூட தசரதனுக்கு என்ன பெருமைன்னா பத்து திக்குலையும், எட்டு திக்கு தானே பத்துன்னா அப்படியே 90 டிகிரிஸ் மேலேயும் போவானா, அப்படியே 90 டிகிரிஸ் கீழியும் பாதாள லோகம் வரைக்கும் போவானா ரதத்தை ஓட்டிட்டு. அதனால தச திசைகளிலும் ரதத்தை செலுத்த வல்லமையுடையவன்கிறதுனால அவனுக்கு தசரதின்னு பேரு. இப்போ ராமனை சொல்லும் போது அது ஒரு கால் வாங்கிவிடுறோம், தாசரதி. தாசரதினா ராமன் அர்த்தம். அந்த மாதிரி அப்பா பேரை வச்சு பிள்ளைய சொல்லணும்னா ஒரு காலை வாங்கிட்டா போறோம், வாங்கிட்டா. இப்போ மகாசமஸ்வருடைய புள்ள இந்த மகாசமஸ்வர். அந்த மகாசமஸ்வருங்கிற ரிஷி சொல்ற ஆங்கிறது ஒரு எழுத்து, ஊங்கிறது ஒரு எழுத்து, மேங்கிறது ஒரு எழுத்து. அப்போ ஆங்கிறது பிரம்மாவை சொல்லும், ஊங்கிற எழுத்து விஷ்ணுவை சொல்லும், மேங்கிற எழுத்து சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனை சொல்லும். இந்த முதல் ரெண்டு எழுத்தான ஆவும் ஊவும் சேர்ந்து ஓன்னு ஆகும். அப்ப அது ரெண்டு மாத்திரை. அதுக்கப்புறம் மகார உத்தரசந்து ஓம்னு அது மூணு மாத்திரை ஆகும். ஆனா ஓமை நம்ம அப்படியே உச்சரிக்கிறோம், ஓம்னு கொஞ்சம் நீட்டி உச்சரிக்கிறோம் இல்லையா அரை மாத்திரை. அதனால இந்த அரை மாத்திரை நீட்டுறத இந்த மகாங்கிற வியாகுருத்தியிலேருந்து எடுத்துக்கணும். இந்த நாலாவது வியாகுருத்தி அப்படின்னார் பெரியாழ்வாரும். மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளடவாங்கினார். அப்போ மூலம், மூலம்னா இந்த பிரணவம், பிரணமாகிய ஒற்றை எழுத்தை அது ஒரே ஒரு எழுத்து அத மூன்று மாத்திரை அ உமன்னு மூணு இருக்கிறதுனால மூணு மாத்திரை. உள்ளழ வாங்கினா ம்னு சொல்றோமோ அத அந்த உள்ளழ அரை மாத்திரை வாங்கணும். அது அந்த அரை மாத்திரை எதுன்னா அதுதான் இந்த மகா. இப்போ பூஹு புவஹா சுவஹா மூணு சேர்ந்து அந்த பிரணவம்னு ஆச்சு, அதோட நின்னுள்ள. அதுக்கப்புறம் அந்த உச்சாரணம், வியாகிருதிங்கிறதே உச்சாரணம் தானே, அந்த உச்சாரணத்துல அந்த இம்முங்கிற அனுஸ்வாரம்னு சொல்லுவான் சம்ஸ்கிருதத்துல. அந்த அனுஸ்வாரத்தை நாம கொஞ்சம் நீட்டி சொல்றோமே, அதனால ஓம்னு அத இது அந்த அதுக்கு அர்த்தம் என்னன்னா சாக்ஷாத் பகவானே அப்படின்னார். தத் பிரம்ம ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹ. அது அதுக்கு முன்னால் அந்த மகா சமஸ்டர் அது வெளியிட்டாருங்கிறதுக்கு தசாமுகஸ்மைதாம் சதுர்த்தீம் மகா சமஸ்ச பிரவேதயதே மஹ இதி தத் பிரம்ம ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹ அப்படிங்கிறது சிக்ஷாவல்லி. தத்து அந்த நாலாவது வியாகிருத்தியினான மகாங்கிறது பிரம்ம சாக்ஷாத் பரபிரம்மே. ஏன்னா இந்த மும்மூர்த்திகளான பிரமன் விஷ்ணு சிவன் மூணு பேரும் முதலாவான் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன் பொய்கேழ்வார் முதல் திருவந்தாயிலே சாய்ச்ச மாதிரி இந்த மகாங்கிறது அதாவது படைப்பு கடவுளான பிரம்மன், காத்தற்கடவுளான விஷ்ணு, அதான் பகவான் தானே விராட் சரீரத்தில், அதுக்கப்புறம் சம்ஹார மூர்த்தியான ருத்ரன். இந்த மூணு பேரும் மூணு விதமான தொழில். ஆனா இந்த மூணு பேருக்கும் நாயகன் உத்தரவுன்னு, அந்த நாயகன் தான் பரபிரம்மம், அதுதான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அந்த மகாங்கிற நாலாவது வியாகிருதி இருக்கே அது அந்த பரபிரம்மத்தை சொல்றது. பிரம்ம பிரம்மங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எது மகத்தா இருக்கோ எது பெருசா இருக்கோ அது பிரம்மம். இப்ப மகான்னா பெருசுன்னு தானே அர்த்தம், அதனாலே அந்த பெரிதுங்கிற சப்தம் அங்க இருக்கிறதுனாலே அது பகவான சொல்றது அப்படின்னா சஹா அந்த நாலாவது வியாகிருத்தியான மகா அல்லது அந்த பிரம்மமானது ஆத்மா எல்லாவற்றினுள்ளும் எல்லாவற்றிலும் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னா. இப்போ சம்ஸ்கிருதத்துல தாது பாடம் தாது பாடம்னு சொல்லுவா. ஆப் லு வியாப்தௌ அப்படிங்கிறது அதாவது ஆப்மா அது ஆப்மான்னு வரும். அந்த வைதிக வியாக்கரணப்படி அந்த இப்புங்கிற எழுத்து போய் அதுல இக்குங்கிற எழுத்து அங்க வரும். அப்போ அந்த வைதிக வியாக்கரணத்தை ஒட்டி இப்புக்கு பதிலா இத்து சேரும்போது அது ஆத்மான் ஆகும். ஆத்மான்னா என்ன அர்த்தம்னா உள்ளும் வெளியும் எங்கும் நிறைந்துள்ள வஸ்துக்கு ஆத்மான்னு பேரு. இப்போ அந்தர்பகித்தத சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதகான்னு சொல்றோமோனோ அந்த மாதிரி அங்கானி அந்யா தேவதாக இந்த பரபிரம்மத்துக்கு மற்ற எல்லா பொருள்களும் எல்லா தேவதைகளும் சரீரம். அவனை ஒழிந்த அவனுக்கு எல்லா அவனை ஒழிந்த அனைத்து பொருள்களுமே அவனுக்கு சரீரம். அதுதான் சாஸ்திரம் சொல்லும் சுயவித்திருத்த வஸ்துக்கள் எல்லாவற்றிற்கும் அவன் ஆத்மா அதாவது சரீரி. அப்போ பகவானை தவிர இருக்கிறதான சமஸ்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த சேதனாச்சேதனங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரம். இதுதான் நம்ம வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பிரதான பிரதிதந்திரம்னு ரகசிய திரைசாரத்தில் சுவாமி தேசிகன் அதி அற்புதமாக சாதிக்கிறார். மற்ற சித்தாந்திகள் இசையாமே நம் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே ஒரு அசாதாரணமான தர்மம் இது. அதனால இந்த பிரதிதந்திரம் பகவான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்தும் அவனுக்கு சரீரம்னு அந்த சரீர ஆத்மபாவத்தை சொல்றது அதுதானே விசிஷ்டாத்வைத்தம், அதுதானே வைஷ்ணவம். அத அந்த மகஹாங்கிறது ஒப்புயர்வற்றது, அதனாலே அது மகஹாங்கிற சப்தத்தாலே சொல்லப்படுறது. பகவான் நாராயணன் தனக்கு தான் ஒத்தாரும் நிக்காரும் இலையாய மாமாயார். எம்பெருமானுக்கு சமமாகவோ அல்லது எம்பெருமானை காட்டிலும் மேற்பட்டவனாகவோ யாரும் இல்லை. அதை ரவிசத்ரே சாஸ்திர சுவாமி தேசிகனும் ரொம்ப ரசமா சொன்னார். எம்பெருமான தரித்திரன்றார், சமாதிக தரித்திரன். ஏன்னா தரித்திரன்னா என்ன, ஏழ்மை இல்லாதது. அப்போ எம்பெருமானுக்கும் இல்லைங்கிறது இருக்கு. என்ன இல்லைன்னு இருக்குன்னா அவனுக்கு சமமா வேற யாரும் இல்லை, அவனை விஞ்சி அவனை காட்டிலும் மேற்பட்டும் யாரும் இல்லை. அதனால இந்த ரெண்டு விஷயங்கள்ல அவன் தரித்திரன். அப்போ சம அதிக, இந்த ரெண்டிலேயும் தரித்திரன், சம அதிக தரித்திரன். அதுல சமாசத்துல இருக்கும்போது சம பிளஸ் அதிக சமாதிகன்னு ஆயிடும். அப்போ சம அதிக தரித்திரன்னு எம்பெருமானுக்கு ஒரு நாமதேயமே சூட்டுறார் சுவாமி தேசிகன். இப்படி இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த மகஹாங்கிற நாலாவது வியாகிருத்தினாலே சொல்லப்படுறான். அப்போ இந்த மகஹாங்கிற சப்தம் அந்நிய தேவதைகளை, அதாவது இத்தர தேவைகளை ஒருபோதும் சொல்லாது. மகஹாங்கிற சப்தத்தை சொல்லிட்டா அது சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணத்தான் குறிக்குமே தவிர மற்ற யாரையும் குறிக்காது. அந்த மகஹாங்கிற சப்தத்துக்குள்ள எல்லா தெய்வங்களும் எல்லா தேவதைகளும் அடக்கம். அதத்தான் அழ்வார் இந்த அங்கான்யன்யா தேவதாஹான்னு சொல்றமே இந்த ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே திருவாய் மொழியிலே நம்ம ஆழ்வார் நம் கண் முன்னால ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லான்றதான அந்த நாலாம் பத்துல பத்தாம் திருவாய் மொழியில அழகா காண்பிக்கிறார். பேச நின்ன சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறக்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டு கொண்டின். அப்போ சரி, பரதெய்வம்னு சொல்றதான அந்த சிவனுக்கும் பிரமனுக்கும் மற்றவர்க்கும் அதாவது பிறர்க்கும் நாயகன் அந்த ஸ்ரீமானான நாராயணன், அவன்தான் அந்த மகஹாங்கிறதான நாலாவது வியாகுதியினாலே சொல்லப்படுறான். இப்போ ஆத்மா சரீரம் பெருமாள். இப்போ ஆத்மான்னா இது சரீரம்னு ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த ஆத்மா சொன்னபடி சரீரம் கேட்கணும் இல்லையா, அது கேட்கும். எப்போன்னா இளம் பிராயத்தில் இருக்கும்போது, ஒருத்தனுக்கு 35-40 வயசு வரைக்கும் இந்த ஆத்மா சொல்றபடி சரீரம் கேட்கும். ஏன், போனா போகும், எழுந்துன்னா எழுந்துரும், உட்காருனா உட்காரும், எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் நாளாக ஆக ஆக இந்த சரீரமானது ஆத்மா சொல்றத கேட்காது. ஏன்னா அதுக்கு உடல்ல உபாதை வந்துடும், முட்டி நடக்க முடியாது, உட்காந்த எழுந்துக்க முடியாது, எழுந்த நின்னா நடக்க முடியாது, இப்படி எத்தனையோ வரும். அப்போ ஆத்மா சொன்னதை சரீரம் இளமையில கேட்கும், அது கேட்கணும், அதுதான் நீதி. ஆனா அது உள்டாவா இருக்கீங்க. சின்ன வயசுல ஆத்மா சொல்றத சரீரம் கேட்கறது, வயசு ஆகி போச்சுன்னா 60 வயசு 70 வயசு 80 வயசுன்னா இந்த ஆத்மா சொல்றத சரீரம் கேட்கறது இல்லை. அதே மாதிரி இளம காலத்துல பகவான் கிட்டயே நாம போறதில்லை. ஏன்னா அப்ப உடம்புல நமக்கு நிறைய தெம்பு இருக்கு, அது 2 தரம் 3 தரம் சந்த சொன்னாலே நமக்கு சட்டுன்னு பிடிச்சிட்டு வந்துடும். அதுதான் இந்த வேதமோ பிரபந்தமோ ஊனல் போட்டு அந்த கர்ப்பாஷ்டமோன்னு அந்த 7 வயசு 8 வயசுல சொல்லி வைக்க ஆரம்பிச்ச 12-13 வயசுக்குள்ள அவன் முடிப்பான். அது இல்லாத இப்போ 50 வயசு 60 வயசுக்கு மேலே கற்றுக்கணும்னு, பெட்டர் லேட் தான் நெவருங்கிறது வேற. இதை இப்போதாவது நமக்கு புத்தி வந்து ஞானம் வந்து நம்ம வந்தமேங்கிறதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம்தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த இளமையில் கல்லுன்றாலும் அந்த மாதிரி அந்த இளம்பிராயத்திலே நாம கத்துக்கிட்டோம்னா அது பசுமரத்தாணி மாதிரி நம்ம மனசுல பதியும். இப்போ ஒரு அப்போ 4 தரம் சந்தை சொன்னா 5வது தரம் திருப்பி சொல்லுவான், இப்போ 40 தரம் சந்தை சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி சொல்றதும் கஷ்டமா இருக்கிறதான ஒரு நிலைமை. எப்பவும் பாருங்கோ இந்த சரீர உபாதியெல்லாம் 40-45 வயசு மேலதான் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவா தான் இங்கே அடியன் உபன்யாசத்துல பாக்குறேன், அவா தான் வந்து உட்கார்றா, இளைஞர் யாரும் வரதில்லை. அவளும் நெடுங்கி நெடுங்கி, ஏன்னா இந்த அந்த வயசுல கீழே முதுகுலேந்து கழுத்து பிழை தலை வரைக்கும் அந்த எலும்பு இவர் சொல்றத கேட்கறது இல்லை, அதனால உட்கார முடியல, இது பண்ண முடியல, ரொம்ப மரணாவஸ்தப்பட்டு இருக்கா. அப்படி அந்த சின்ன வயசுல இது பண்ணிக்கணும். அததான் இங்க சொல்ற, நாம கண்ணால பார்க்கிறதான விஷயங்களை வச்சுண்டு நாம் கண்ணால பார்க்காத விஷயத்துக்கு திருஷ்டாந்தமா சொல்லி, அதாவது நாம் கண்ணால் பார்க்கின்ற 4 விஷயங்கள் எடுத்துக்கிட்டு கண்ணால பார்க்காத 4 விஷயத்தை சொல்லி, அப்ப 4×4 16 விஷயங்களை சொல்லி, அதுல நமக்கு வைசம்பாயனர் பிருகுவ விதா வச்சுன்னு நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ வேதம் நமக்கு இப்படி புரிய வைக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு புரிய வைக்கிறது. இப்போ 4 வியாகிருதிகளுக்கு 4 திருஷ்டாந்தம், பூஹு புஹா சுவஹா மகான்னு 4 வியாகிருதி, அந்த 4 வியாகிருதிக்கு 4 திருஷ்டாந்தத்தை சொல்லித்து, முதல்ல லோகத்தை சொல்லித்து, அப்புறம் தேவத்தை சொல்லித்து, அப்புறம் வேதத்தை சொல்லித்து, அப்புறம் பிராணனை சொல்லித்து, அதை சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறது. பூரிஜிவ அயம் லோகஹ புவ இத்யந்தரிக்ஷம் சுவரித்யசௌ லோகஹ மஹ இத்யாதித்யஹ ஆதித்யே நவாப சர்வே லோகா மஹீயந்தே அப்படின்றது. இந்த மந்திரத்துல லோகமானது முதல்ல எடுத்துட்டு, அது பூரி திவா லோகஹ புஹு புவஹா சுவஹா மகான் 3-4 வியாகிருதி எடுத்துட்டோமா, அதுல பூஹுங்கிற வியாகிருத்திய நாம வாசம் பண்ற இந்த பூலோகமான நினைச்சுக்கோ. பூவ இத்யந்தரிக்ஷம் ஆகாசம் சொல்றோமே, அந்தரிக்ஷம்னு சொல்றோமே, அத புவஹான்னு வச்சுக்கோ. சுவரித்ய சௌலோகா, அந்த சொர்க்கலோகம் இருக்கே அத சுவஹான்னு வச்சுக்கோ. இப்போ பூஹுனா இந்த பூமண்டலம், புவஹானா அந்தரிக்ஷம், சுவஹானா சொர்க்கலோகம், இது 3 வச்சுக்கோ. மஹ இத்யாதித்யஹ, அந்த மஹாங்கிற வியாகிருத்திய எதா நினைச்சுக்கோ, ஆதித்யனா சூரியனா நினைச்சுக்கோன்னு இது வேதம். இது அப்போ 4வது, இந்த 3 காட்டிலும் ஒசத்தி 4வதுன்னு சொன்னேனோ, ஏன்னா மகாங்கிறது பூஹு போஹா சுவஹா 3யும் கட்டி ஆள்றது, 3க்கும் நாயகன், அதனாலே அது ஒஸ்தின்னு சொன்னோமே. இப்போ பூலோகத்தை காட்டிலும் அந்தரிக்ஷத்தை காட்டிலும் இந்த சுவர்லோகமான அந்த சொர்க்கலோகத்தை காட்டிலும் ஆதித்யனை போய் மகத்துன்னு சொல்லுவானே, இது ஒரு சந்தேகம் வந்தது பிருகுவுக்கு. உடனே ஆச்சாரியரான வைசம்பாயனரை கேட்டான், இது கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி தோன்றது, ஏன்னா சூரியன்கிறது இந்த பிருத்திவியை காட்டிலுமோ இல்லை அந்தரிக்ஷத்தை காட்டிலுமோ இல்லை சுவர்லோகமான சொர்க்கலோகத்தை காட்டிலுமோ ஒஸ்தீன் அடியனுக்கு மனசுக்கு படலை. 2வது, இந்த சூரியனும் ரொம்ப தவிக்கிறான், எல்லாரும் இந்த சித்திர வைகாசியில் அது பிரயாணம் போனோம்னா இந்த சுட்டெரிக்கிற வெயில் அப்போ ரொம்ப நாம பரிதவிச்சு போடுறோமே, அதனால சூரியன் தவிக்கிறானே, அவனை போய் இத்யாதித்யஹான்னு அந்த மகா இத்தியாதித்யான்னு மகத்துன்னு சொல்றது சரியா படலைன்னா அடுத்த லைன படிடான்னார். ஆதித்யேன வாவ சர்வே லோகா மஹீயந்தேன். அப்போ இந்த சூரியனாலே எல்லா உலகங்களும் பிரகாசம் அடைகின்றன. அப்போ பிரகாசம் அது எல்லா பொருள்களுக்கும் ஒளி கிடைக்கிறது. எல்லா பொருள்களும் இப்போ மரம் மட்டை செடி கொடி எல்லாம் அதுலேருந்து தான் வளர்ச்சி விடுறது. அதனால வளர்ச்சி நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிக்கிறதுக்கும் சூரியன் தான் காரணம். இப்படி பல காரணங்களை சொல்லி அதனால இந்த பூஹு புவஹா சுவஹ காட்டிலும் அந்த நாலாவதான பிரகாசம் உள்ளதான சூரியன் வஸ்தின்னர். இப்போ இந்த மகான பிரம்மத்தினுடைய குவாலிட்டிஸை ஒன்று ஒன்றா சொல்றார். அப்போ இது பகவான் பிரகாசமானவன், நல்ல அறிவுள்ளவன், சர்வஜ்ஞன் அப்படின்றத இங்கே ஸ்பஷ்டமா இந்த ஆதித்ய இப்போ நாலாவதா மகத்து அந்த மகான்னா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டோம். இப்போ அந்த இடத்துல பூஹு கோஹா சோஹா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதித்யனான சூரியனை சொல்லிருக்கிறதுனால அந்த சூரியன் போன்று பிரகாசிப்பவன் எம்பெருமான் இல்லையா, அவன் தேஜஸ்வி அப்படின்றத ஸ்பஷ்டமா காமிச்சார். ரெண்டாவது அதே இதுல அடுத்த அனுபவத்துல பூரிதிவா அக்னிஹி புவ இதி வாயுஹு சுவரித்யாதித்யஹ மஹ இதி சந்திரமாஹ சந்திரமசா வாவ சர்வாணி ஜோதி கும்ஷி மஹீயந்தே அப்படின்னார். இந்த முதல்ல லோகத்தை உதாரணமாக காமிச்சாரு திருஷ்டாந்தத்துல, இப்போ தேவதைகளை காமிக்கிறார். அதுல என்ன காமிக்கிறார்னா பூஹு பூரி திவா அக்னிஹி. இப்போ அந்த பூஹுங்கிற வியாகிருத்திய அந்த அக்னி நெருப்பா வச்சுக்கோ. புவ இதி வாயுஹு அந்த வாயுங்கிறத புவஹான்னு வச்சுக்கோ. சுவரித்யாதித்யா அங்க மகஹான்னு சொன்ன முதல் லோகத்துல திருஷ்டாந்தத்துல சொன்ன ஆதித்யனை ஒரு படி கீழே இறக்கி விட்டார். இப்போ இறக்கி அவரை நீ சுவஹான்னு சுவரித்யாதித்யா அந்த சூரியனை சுவஹான்னு நினைச்சுக்கோ. அப்ப மகஹா எது? அது சந்திரன். அப்பதான் மக இதி சந்திரமாஹான்னு அந்த சந்திரனை வந்து மகஹான்னு வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? சந்திரமாவம சர்வாணி ஜோதி கும்ஷி மஹீயந்தே. சந்திரமசாவாவ சர்வாணி ஜோதி கும்ஷி மஹீயந்தே. அக்னி வாயு சூரியன் இதெல்லாத்த காட்டிலும் சந்திரன் ஏன் வசத்தி? ஏன்னா ஆதித்யன் தப்பிக்கிறான், அதாவது அது சுட்டு எரிக்கிறான். ஆனா சந்திரனுக்கு வெளிச்சம் வருது, ஆனா ரொம்ப குளிர்ச்சியா தன்மையா இருக்கு இல்லையா. யாராவது சூரிய சோறுன்னு சாப்பிட்றாளா? நிலாச்சோறுன்னு அந்த சித்திராங்கங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு கடற்கரையிலையோ இது இல்லை மொட்டை மாடியிலையோ நிசப்தமா பௌர்ணமி வேளையில மேலே உக்காண்டு அந்த சந்திரன் பிரகாசிக்கும் போது குடு குடுன்னு அந்த தென்றல் காற்று அடிக்கும்போது அதுக்கு தொட்டுக வடா பிளான் எல்லாம் அந்த சித்திராண்ணத்தை இன்னைக்கும் பல பேர் சாப்பிட்றது அனுபவிக்கிறத நாம் கண்கொண்டு பார்க்குறோமே. அதனால குளிச்சு போகணும், அந்த பிரகாசத்தினால தாபம் இருக்கக்கூடாது, அதனால சூடு இருக்கக்கூடாது, உஷ்ணம் இருக்கக்கூடாது, தகிக்கப்படாது, அது குளிர்ச்சியாக இருக்கணும். இப்போ அக்னி இந்த சந்திரனுடைய முதல் கலையை சாப்பிட்டு விருத்தி அடைகிறான்னு வேதம் சொல்லித்து. சந்திரஸ்ய பிரதமாம் பிபதே அக்னிஹீன். அப்போ பிரதமாம் பிபதே அக்னிஹிங்கிறதுனால அந்த முதல் கலையை சாப்பிட்டு சந்திரனுடைய முதல் கலையை பருகிட்டு அதனாலே விருத்தி அடைகிறான் அக்னின்னு வேதம் சொல்லிருக்கு. அப்போ இந்த அக்னியாதி தேவதைகளை விருத்தியடைய செய்பவன் இந்த சந்திரன். இப்போ நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒளி எங்கேருந்து கிடைக்கிறதுனா இந்த சந்திரன்லேருந்தே கிடைக்கிறது. அப்புறம் இந்த சூரியனுடைய தேஜஸு கூட சந்திரனாலே தான் விருத்தியடையிறதுன்னு வேதம் சொல்றது. அதனால இங்கே சந்திரனை நசத்தி அதுக்கு ஒருபடி கீழே சூரியனை இறக்கி இந்த தேவதா மந்திரத்தில் பூரிதிவா அக்னிஹி புவ இதி வாயுஹு சுவரித்யாதித்யா மஹ இதி சந்திரமா சந்திரமசாவாவ சர்வாணி ஜோதீஹும் ஸ்ரீமஹீயந்தேன. அதுக்கப்புறம் பூரிதிவாருச்சா புவ இதி சாமானி சுவரிதீயூகும்ஷி மஹ இதி ப்ரஹ்ம ப்ரஹ்மணாவாவ சர்வே வேதா மஹீயந்தே அப்படின்னு வேதத்தை பத்தி அடுத்த மந்திரத்துல சொல்ற. பூரிதிவா ருச்சஹா, ருச்சஹா ருச்சஹான்னா ருக்வேதம். அப்போ பூஹூன்னு ருக்வேதத்தை வச்சுக்கோ. புவ இதி சாமானி, சாம வேதத்தை புவஹாங்கிற வியாகுதியா வச்சுக்கோ. சுவரிதிய ஜூகும்ஷி, அந்த சுவஹாங்கிற வியாகுதியா யஜுர்வேதத்தை வச்சுக்கோ. மக இதி பிரம்ம, அந்த மகங்கிறது அத பிரம்ம, இங்க பிரம்மன்னா அந்த ஓங்காரம். அதுல என்ன வர்றதுன்னா பிரம்மணாவாவ சர்வே வேதா மஹீயந்தே. பிரம்மங்கிற சப்தத்துக்கு ஓங்காரம்னே அர்த்தம், பிரணவம்னே அர்த்தம், ஓம்னே அர்த்தம். எல்லா வேதங்களினுடைய ஆரம்பத்திலும் முடிவிலும் இந்த பிரணவமானது ஓதப்பட்டு வரத இன்னைக்கும் பார்க்கிறோம். அதனால சதுர்வேதங்களுக்கும் பிரவிற்த்தி எதனாலேன்னா இந்த ஓங்காரத்தினாலே. அப்போ ருச்சஹா சாமானி யஜூஹும்ஷி, இந்த மூன்று வேதங்களுமே எதனால விருத்தியடைகின்றதன்னு பார்த்தா அந்த ஆரம்பத்திலேயும் முடிவிலேயும் பிரணவமானது ஓதப்படுவதனாலே விருத்தியடைகிறது. அதனால அந்த மகஹாங்கிற பெரிதானத இந்த பிரணவத்தையே வச்சுக்கோன்னார். அதுக்கு அடுத்த மந்திரத்தில் இன்னும் அத்தி அற்புதமா சொல்ற, பூரி திவை பிராணஹா புவ இத்யபானஹா சுவரிதி வியானஹா மஹ இத்யன்னம் அன்னேன வாவ சர்வே பிராணாமஹீயந்தேன். இதுல பிராணன் அபானன் சமானன் உதானன் தியானன்னு அந்த பிராணனுக்கு கீழே இருக்கிறது அதெல்லாம், இதைத்தான் நம்ம அந்த பிராணாபுத்தின்னு பண்றோமே, அதாவது பரிசேஷணத்தின் போது சொல்றோமோ ஸ்வாஹா ஸ்வாஹான்னு. அதுல இப்போ இந்த பிராணங்கிறது இருக்கே அது சரீரத்தில் எப்போதும் மேல் நோக்கியே போகும், அபானங்கிறது எப்போதும் கீழ் நோக்கியே போகும், சமானங்கிறது அந்த ஆகாரம் நம்ம சாப்பிட்றோமோனோ நாம் சாப்பிட்றத அது ரத்தமாக மாற்றும், ஆகார சக்தியை அது அந்த ஆகாரத்தினுடைய சக்தியெல்லாம் ரத்தமாக்கிறதுக்கு சமானங்கிற இது. உதானங்கிறது அந்த சரீரத்தை ஃபிட்டாக வச்சுக்கும், அதாவது எழுந்துரு உக்கார் நடன்னு வியாபிருத்தம் உள்ளதாக அந்த உதானன். இந்த உதானன் குறைய குறைய அவன் பெட்ல நாயிடுவான், பெட்ல படுத்துனா அவனால் எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. அதனால் உதானன் நன்னா இருக்கிற வரைக்கும் அந்த சரீரத்தை எழுப்பி அது நடக்க வச்சுடும். வியானன், வியானன்னா அதுதான் இந்த வியானன் சரியாக வேலை செய்யலேன்னு வச்சுங்கோ அப்போ தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாம் வேதத்தில் சொல்றது, இதோ இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் இன்னைக்கு வந்தது, வேதம் இன்றைக்கோ கொடுத்து வியானன் அதை பம்பிங் தி பிளட் ஆல் ஓவர் த பாடி, அதுக்கு இந்த வியானங்கிறது. அதுதான் ரத்தத்தை ஒரே சீரா எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அந்த செல்லு வரைக்கும் கொண்டு போய் அங்க அந்த கரியமிளவாயினாலே அசுத்தமாகி அதை திருப்பி இதயத்துக்கு கொண்டு வந்து சுத்தி பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுத்த ரத்தமானது எல்லா இடத்துக்கும் இந்த வியானங்கிற இதனாலதான் போறது. அது பிராணனுடைய ஒரு வகை. பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன்னு இப்படி இருக்க இதுல பூரி திவை பிராணஹா அந்த பூஹூங்கிற வியாகிருத்தியா நீ பிராணன நினைச்சுக்கோ. புவ இதி அபானஹா, அப்போ அந்த அபானனை புவஹாங்கிற வியாகிருதியா வச்சுக்கோ. சுவரிதி வியானஹா, இந்த வியானம்னு ஒன்று இருக்க அந்த வியானங்கிறத சுவஹான்னு வச்சுக்கோ. மக இத்தியன்னம், அந்த அன்னம் இருக்க அத மகஹாங்கிற நாலாவது வியாகிருதியா வச்சுக்கோ. இப்போ பிராணனை காட்டிலும் அபானனை காட்டிலும் வியானனை காட்டிலும் இப்போ வேதம் என்ன சொல்றது, இந்த அன்னமானது வஸ்தின்னு சொல்றது. ஏன்னா மகஹா அன்னம்னு சொல்றோம் நான். அதனால அன்னே நவாப சர்வே பிராணாமஹியந்தேன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த நாம் தினம் உட்கொள்வதான ஆகாரத்தினாலேதான் இந்த பிராணனோ அபானனோ சமானனோ உதானனோ வியானனோ விருத்தி அடைகிறது. அதுதான் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ பிராணாயாமம்னு பண்ணுறோம். அது எதுக்காக பண்ணுறோன்னா இந்த அபானன் எப்போதும் மேல் நோக்கியே போகிற மூச்சு காத்திருக்க அதை கீழ் நோக்கி செலுத்துகிறோம் அந்த பிராணனை. அபானங்கிறது எப்போவும் கீழ் நோக்கி போய் குதபாகத்து வழியாக வெளியில் போயிடும். அதை நிலை நிறுத்தி அப்படியே மேலே கொண்டு வரும். கீழ் நோக்கி போகிற காற்றை மேல் நோக்கியும் மேல் நோக்கி போகிற காற்றையும் கீழ் நோக்கியும் கொண்டு வர்றது தான் அந்த கும்பகம்னு நாம் மந்திர ஜபங்களில் பண்ணுறோம் பாருங்க பிராணாயாமம் எல்லாத்துலேயுமே. அது எதுக்காகன்னா நம்மளுடைய தேக ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாக அந்த எது பிராணன் எது வியானன் எது சமானன் அழகாக அப்புறம் அந்த அன்னத்தினாலே தான் அதெல்லாம் விருத்தி அடைகிறது. அதனால அன்னத்தை அங்கே மகஹாங்கிற சப்தமாக நீ நினைச்சுக்கோன்னு இப்படி நாலு இதில் நாலு இது. அதாவது முதல்ல எதை காமிச்சார், லோகம் தேவதை வேதம் பிராணன்னு இந்த நாலுக்கும் பூஹூ பவஹா சுவஹா மகான்னு நாலு. அப்போ நானாங்கு நாலு இன்று நாலு பதினாறு விஷயத்தை சொன்னார். தாவா ஏதா சதஸ்ரச்சதுர்த்தா சதஸ்ரச்சதஸ்ரோ வியாஹ்ருதய தாயோ வேத சவேத பிரம்ம சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தி. ஏதா இதுவரையிலே சொல்லப்பட்டதான தாஹா அந்த சதஸ்ரோவா நான்கு பூஹு புவஹா சுவஹா மகஹாங்கிறதான நான்கு வியாகிருதிகளும் சதுர்தா அந்த லோகம் தேவதை வேதம் பிராணங்கிறதான நாலு திருஷ்டாந்தங்களாலே நான்கு விதங்களாக காட்டியதை நன்னா புரிஞ்சுக்கோ. வியாகிருதயாக இந்த வியாகிருதிகள்லாம் சதஸ்ரஹா நாலு இன்ட்டு நாலு பதினாறுன்னு சொல்கிறார். ஏன் அதை ஷோடசன்னு நேராக சொல்லிருக்கலாமோனோ, வேதம் என்ன சொல்கிறது சதஸ்ரஹான்னு சொல்கிறது. அதை இது வேதம் காட்டிய வழியிலே ஆச்சாரிய அழும்போவா. ஆண்டாள் கூட எம்பெருமானுக்கு நான்கு தோள்கள்னு சொல்லலாமோனோ, ஈரிரண்டு மால்வரை தோல்னா அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு தோல் பெருமாளுக்குன்னு சொன்னான் திருப்பாவேல. சுவாமி தேசிகனும் ரகசியபததிங்கிற ஒரு சில்லற கிரந்த ரகசியத்தை முடிக்கும்போது மூன்றில் ஒரு மூன்றும் மூவி முன்னான் மூன்றில் ஒரு மூன்றும் மூவி ரெண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர்னு அந்த ரகசியபதியில் சாதிக்கிறார். மூன்றில் ரகசிய திரையசாரமாகிற அந்த மூணு இல்லையா, ரகசியம் மூணு ரகசியம், திருமந்திரம், அதுக்கப்புறம் துவயமந்திரம், சரமஸ்லோகம்னு மூணு இல்லையா, அந்த ரகசிய திரயமான மூன்றில் ஒரு மூன்றும் பிரணவம் நமசு அப்புறம் சதுர்த்தி விபக்தியோடு கூடியதான நாராயண சப்தம், அந்த மூணும் சேர்ந்து எதாரது திருவஷ்டாட்சரமானது. அது ஒரு மூன்றும் மூவிரண்டும், மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு, அப்போ ஆறு பதங்கள் கொண்டது என்ன, துவயமந்திரம், அது ஸ்ரீமன்னாராயண சரணௌ அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு பதம். சரணம் பிரபத்யே ரெண்டு ஒன்று மூணு, ஸ்ரீமதே நாலு, நாராயணாய அஞ்சு, நாமஹா ஆறு. இப்போ அது ஆறு பதம் இருக்கா, அதான் மூவிரண்டும் முன்னான்கும் த்ரீ இன்டூ ஃபோர், அப்போ பன்னெண்டு. அந்த டுவெல் இது சரமஸ்லோகம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யா மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹா அப்படின்னு பன்னெண்டு பதங்கள். அந்த பன்னெண்டையும் அழகா காமிக்கிறார். மூன்றில் மூன்றில் ரகசிய திரயங்களிலே அந்த மூணுல ஒரு மூன்றும் திருவஷ்டாட்சரமும் மூவிரண்டும் துவயமந்திரமும் முன்னான்கும் சரமஸ்லோகமும் தோன்ற அதனுடையதான அந்த உருவாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணாலே அந்த கருத்துக்களை எல்லாம் அந்த அர்த்தங்களை எல்லாம் உன் மனசுல தோணித்துன்னா தொலையும் துயர். இந்த புனரபிஜனனம் புனரபிமரணம்ங்கிறதான இருக்கிறதான திரும்ப திரும்ப செத்து செத்து புழைச்சுட்டு இருக்கமே அந்த பிறவி என்றதான துயர் போகும் அப்படின்னு மூன்றில் ஒரு மூன்றும் முன்னான்கும் முவ்விரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர்னு ஒரு அழகான குரலை பண்ணார். தாஹா முன்னால கூறியபடியான அந்த வியாதிகள், தாயோ வேத ச வேத பிரம்ம சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தின்னு வருதா. தாஹா முற்கூறிய பிரகாரம் வியாகிருதிகளை யஹா எவனொருவன் வேதா உபாசிக்கின்றானோ அஸ்மை அப்படிப்பட்ட அந்த உபாசகனுக்கு சர்வே தேவாஹா பிரம்ம ருத்ர இந்திராதி தேவர்கள் இருக்காளே அவா பலிம் அந்த பூஜைய ஆராதனத்தை ஆவகனி ஆவகந்தி அவா பண்றாளாம். எவனொருத்தன் இந்த பதினாறு விதமா இதை புரிஞ்சுகிண்டு இப்படி இந்த சம்மிதா உபாசனத்தை பண்றானோ அந்த சம்மிதா உபாசனத்தை வியாகிருதிகளை உபாசனம் பண்றவனுக்கு பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாம் ஆராதனம் பண்றா, அவள் இந்த ஜீவாத்மாவை பூஜிக்கிறான்னு சொல்லி இந்த அஞ்சாவது அனுவாகத்தை சீக்ஷாவல்லியில முடிச்சுது ஸ்ருதி. இப்படி நாலு நாளா அதாவது பதினாறு விதங்களான வியாகிருதிகளை எவனொருத்தன் உபாசிக்கிறானோ அவன் பிரம்ம வித்தை அடைகிறான், அந்த பிரம்ம வித்தையானது அவனுக்கு சித்திக்கிறது. சமஸ்த தேவதைகளும் அதாவது பிரம்மருத்ராதி பிரம்மருத்ர இந்திராதி தேவைகள் எல்லாம் இவ்வுபாசகனை வணங்குகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், சேவிக்கிறார்கள்னு சீக்ஷா வள்ளி சொல்லி இந்த அஞ்சாவது அனுவாகத்தை தலை கட்டுறது. ஏதோ கடகடன்னு அந்த ஒரு அனுவாகத்தை முடிக்கணும்னு முடிச்சோம். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.